அழியானது யானது அங்கே என் காதல் தேவதையா, பறி போனது போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா. அழியானது யானது அங்கே என் காதல் தேவதையா, பறி போனது போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா. பனி ரோஜா தோட்டந்தான் ஒரு சேலை கட்டியதா, போனது போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா. போனது போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா. கற்பனையா.